மட்டுமில்ல துயரத்தில் கூட உன்னோட நான் பேசவே ஓஹோ என் கேரக்டர் எப்படி. Some better lines, I'm a busy guy with some better rhymes. You know what, girl, please don't play on my freaking mind. Let's go for a date, grab you some white wine. But I'm a bum guy and a rum guy. Addy panna pullundu putta, wanna watta niya patta putta. I'm a fun guy, straight line, don't stand by. Kaldu kitta whisper panna, nanu kathirupanna. Romeo vun Juliet illa, Laila vun Majnu vun illa. Kadasi varikku nee samadhicha, bossle varuva rosa kuda. Unnada rosa, o rendi rosa, yen idayathu thanga. அத்தங்கள் புரிகிறது வார்த்தைகள் தடமறது தெரியாத பாஷைகள் தெரிகிறது கொடுசை யோ லுக்கிங் சோ ஃபைன் அடிக்கலாம் வா ஒரு கப் வைன் புடிக்கலையா ஒரு கப் சாய். That's right. That's right. Unnala rosa, o rendi rosa, yen idayathu thanga va va va. Unnala rosa, o rendi rosa, adi ennoda neeyum va va va. அடி உன்ன போல ஒரு பொண்ண நானும் பார்த்ததில்ல. உன் குடும்பத்தில் என்னை சேர்த்து கடி அடி உன்னால் நானும் சாகுறேன். உன்னோடு சேரத்தான் என்னிடம் ஏங்குதுமா என் காதல் காய்ச்சல் ஏறுது. உன்னா கனவுல கூடத்தான் உன்னால தொல்லம்மா நிம்மதியே இல்ல. உன்னால லூசா.